வருகின்ற பெண்மையே. விழியில் பூக்கும் நேசமாய் புனிதமான பந்தமாய் பேசும் இந்த பாசமே இங்கு வெற்றி கொள்ளுமே. இளங்கண்ணி உன்னுடன் கூடவாவா. ஓ பிரியா பிரியா எல் பிரியா பிரியா பைங்கிளே என்னை வந்து சேரடி. நெஞ்சிரண்டு நாளும் பாட காவல் தாண்டி பூவை இங்காட